श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम एनस्विनीमिति सदा मयि जायमानां देहल्यधीशदृशतोऽपि विलापयन्तीं नाथे समग्रशकने त्वयि जागरूके किं ते सहेतकरुणा करुणामवस्थाम् 22வது பத்தியம் ஸ்ரீ தேவலேஷ ஸ்துதி. இதுவும் அற்புதமான பத்தியம். சப்தாலங்காரங்கள் அப்படியே தெரியறது. மயி துவயி கருணா கருணாவஸ்தாம்னு அழகாக சாய்ச்சிருக்கார். இதில் எம்பெருமானுடைய கருணையானது நிச்சயமாக தன்னை காப்பாற்றுன்ற ஒரு மகாவிஸ்வாசத்தை சுவாமி வெளிப்படுத்துகிறார். அதை சுவாமிகிட்டேயே பெருமாள்கிட்டேயே ரொம்ப அழகாக சமத்காரமாக வெளிப்படுத்துகிறார். நீர் பார்த்துட்டே இருக்கச்சேவே உம்முடைய தயைக்கு, இதெல்லாம் தயாசதகம் எழுதுறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தெரியல, சுவாமி தயையை முன்னிட்டு இதுக்கு இந்த பத்தியத்திலையும் வரதராஜன் வியாசிலையும் பத்தியம் இருக்குது, அதையும் அப்படி நினைப்பிக்கிறேன். அங்கங்கே அந்த அர்த்தத்தை தயாசத சதகத்தோடய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது. உம்முடைய கருணை தயை அதை பொறுத்து கொள்ள மாட்டாது, என்னுடைய இந்த நிலையை பொறுத்து கொள்ள மாட்டாது, என்னை அந்த கருணை உண்மை தூண்டி என்னை காப்பாற்றிவிடும்னு அழகா இந்த மேலோட்டமான அர்த்தம். தேகல்ய தீஷ தேகலி அதீஷ தேகல்ய தீஷ, அந்த இடைகளில் அவதரித்த எம்பெருமானே நாயகனே கிம் சகேத அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சஹு தாத்து தாசோபமர்த சகன்னு பார்த்தோம். சஹு சஹத்தேன்றது ஆத்மனை பதம். சஹத்தேனா பொறுத்து கொள்வான் அப்படின்னு அர்த்தம். சஹேத அப்படிங்கிறது அதனுடைய விதிலிங்க, விதிலிங்கன்றது பொட்டன்ஷியல் மூன்னு சொல்லுவோம், இட் மைட் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அப்போ இந்த இடத்துல சஹேத கிம் சஹேதன்னு நம்ம கேள்வியாக புரிஞ்சுக்கணும். பொறுத்து கொள்ளுமோ பொறுக்குமா என்ன, கிம் கிம்ன்றது கேள்வி, சகேத கிம் கிம் சகேத அப்படின்னு தாத்பரியம் எது அப்படின்னு கேட்டால் தே கருணா கிம் சகேத தவதே, தவதேன்றது உன்னுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். தே கருணா, கருணானா தயா அனுகம்பா இத்தியாதிகள் ஒரே அர்த்தம்தான் பல பதங்கள். உம்முடைய கருணை பொறுக்குமோ, எப்பொழுது பொறுக்குமோன்னு கேட்டால் நாதே சமக்ரஷகனே த்வை ஜாகரூகே, எல்லாம் சப்தமி பக்தியில் போட்டுட்டார். நாதே அப்படின்னா இதெல்லாம் இருக்கும் பொழுதுன்னு நம்ம கடைசியில் புரிஞ்சுக்கணும். நாதனான சர்வலோக நாதனான நீர், நாயகனான நீர். சமக்ரஷகனே சர்வலோக நாதன்னு சொன்னால் சமக்ரம்னா அனைத்தும் ஒன்று விடாமல், சகனகன்னு சொன்னால் அனைத்தையும் பரிக்கக்கூடிய அந்த சக்தியை உடையவன். அப்போ நாதேன்றது நாத சப்தத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். சமக்ர சகனே அப்படிங்கிறது அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தியுடைய அது எம்பெருமான குறிக்கிறது, அதனுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். துவையின்றது யுஷ்ம சப்தம், துவை அதனுடைய நீ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஜாகரூகே யோக நிதிரை பண்ணல, ஏன்னா நல்லா மூழ்கின்னு கட்சே, நல்லா மூழ்கின்னு கட்சே தான் ஒருத்தருடைய குணங்கள்லாம் நல்லா வெளிப்படும். அதுக்காக போட்டுட்டார். எப்பவும் மூழ்கின்னு கட்சே அல்லது எப்பயும் கருத்துடையெல்லாம் இருக்கச்சு, அடுத்த வாழை வந்து அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள்லாம் உத்தரணம் பண்ணும்ன்ற ஒரு கருத்தோடு இருக்கும்பொழுது, அப்போ நாதே சமக்ர சகனே த்வை ஜாகரூக்கேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், சர்வலோகத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தரிக்கக்கூடிய சக்தி, பரிபூர்ணமான சக்தியுடைய சமக்ரன்ஸ்னா அனைத்து, அது கம்ப்ளீட்னு அர்த்தம். த்வை ஜாகரூகே அப்படிப்பட்ட நீ எப்பொழுதும் கருத்துடையனாக இருக்கும்பொழுது உன்னுடைய கருணை என்ன, பொறுத்துண்டு இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். பதில் கேட்டால் பொறுக்காது, நிச்சயமாக உன்னுடைய தயை என்னை காப்பாற்றிவிடும் அப்படின்னு தாத்பரியம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். ஏனஸ்தினி மிதி சதா மை ஜாயமானாம், ஏனஸ் ஏனஸ்ன்றது பாபம், ஏனஸ்வினின்றது பாபத்தை உடையது, சின்ஃபுல் அப்படின்னு அர்த்தம், அப்ஜெக்டிவ். அது இது ஜாயமானாம் ஜாயமானாம்னு ஸ்ரீலிங்கத்தில் சாதிச்சிருக்கார். ஏன்னு சொன்னால் அவஸ்தாம்க்கு இவைகள்லாம் அப்ஜெக்டிவ் விசேஷனம், அவஸ்தான நிலைமை. என்ன அவஸ்தை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அவஸ்தைனாலே நிலைமைன்னு அர்த்தம், அவஸ்தாம்ன நிலைமையை. அந்த அவஸ்தாம் அந்த நிலைமையை பார்த்துன்னு தாத்பரியமாக இருக்குது. இப்போ எப்படிப்பட்ட அவஸ்தான்னா பின்னாலேருந்து வருவோம். கருணாம் அவஸ்தாம், கருணாம் அவஸ்தான்னா இரக்கத்துக்கு உரிய, இரக்கப்பட வேண்டிய, இரக்கத்தை காட்ட வேண்டிய நிலைமையை அப்படின்னு தாத்பரியம். இந்த நிலைமையை சகேத்த அப்படின்னு நாங்கள் அன்மையை பண்ணிக்கணும். கருணை பொறுக்குமா, என்னுடைய இப்படிப்பட்ட நிலைமையை உன்னுடைய கருணை தான் பொறுக்குமோ அப்படின்னு அன்மையை பண்ணிக்கணும். சரி, இந்த கருணாம் அவஸ்தாமுக்கு என்னென்ன விசேஷங்கள்னு கேட்டால், திருஷதோபி விலாபயந்தீம். திருஷது அப்படிங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம், கல், இந்த கல் ஸ்டோன் ராக் அதெல்லாம் குறிக்கிறது. திருஷதகன்றது தித்யாபக்தி பகுவச்சனம், பாறைகளையும் கற்களையும். விலாபயந்தீம் அப்படின்னு சொன்னால் புலம்ப செய்கின்றது, விலபந்தின்னு சொன்னால் தான் புலம்புறது, விலாபயந்தின்னு சொன்னால் புலம்ப செய்கின்றது. கல்லும் உருகும் அப்படின்னு சொல்கிறோம், கல்லும் கரையும் அப்படின்னு சொல்கிறேன். என் கஷ்டத்தை பார்த்தா இந்த கற்கள்லாம் கூட கரையும்னு சொல்கிறது உண்டு, அவ்வளவு கஷ்டத்தில் நான் இருக்கேன். அதாவது சைத்தன்யம் இல்லாத இந்த கற்கள்லாம் கூட என் நிலைமையை பார்த்து கரையும் போது உம்முடைய கருணையானது இதை பார்த்துட்டுருக்குமோன்னு கேள்வி. ஏன் கற்கள் கூட அப்படி புலம்புற மாதிரி ஆச்சு? இப்போ விலாபயந்தின்னா புலம்ப செய்கின்றதாய், அதாவது கற்கள்லாம் புலம்புற மாதிரினு ஒரு கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால், ஏனஸ்வினி வித்து சதா மை ஜாயமானாம், பாபம் நிறைந்துள்ளது. ஏனஸ்வினி மனஸ்வினி மாதிரி ஏனஸ்வினின்னு சொன்னால் பாபங்கள் நிறைந்தது. இது சதா இவ்வாறே எப்பொழுதும் மயி என்னிடத்தில் ஜாயமானாம் அவஸ்தாம். ஜாயமானா அப்படின்னு சொல்கிறது ஜாயத்தேலேருந்து வருது, ஜாயமானான்னா சாணச்சத்தியம், அவஸ்தான்றதுனால ஜாயமானா, அவஸ்தான்றதுனால ஜாயமானாம். என்னிடத்தில் உண்டாகியிருக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்த்து உன் கருணை பொறுக்குமோ. எப்பொழுதும் பாபம் நிறைந்தது, ஏன்னா முந்தைய பத்தியத்தில் தான் பாபத்தை பற்றி குறிப்பிட்டார், விருஜின பிரபவைகின்னு சொன்னார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி இது. அப்படி வரைச்சே இந்த அவலை நிலை இருக்கு இல்லையா, இதை உன் கருணை பொறுக்குமோன்னு அழகாக கேட்டார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா தேகல்யதீஷ, தேகலி அதீஷ, தேகல்யதீஷ, இது ஒரு சந்தி. ஏனஸ்வினீம் மிதி சதா மயி ஜாயமானாம் திருஷதோபி விலாபயந்தீம் கருணாம் அவஸ்தாம் நாதே சமக்ரஷகனே துவை ஜாகரூகே தே கருணா கிம் சகேத அப்படின்னு கேட்கிறார். தேஹல்யதீஷ, இடைகழியில் அவதரித்த நாயகனே எம்பெருமானே, ஏனஸ்வினீம் மிதி சதா, ஏனஸ்வினின்னு சொன்னால் பாபம் நிறைந்துள்ளதாய், பாபத்தை உடைத்ததாய். இதினா இந்த மாதிரி சதா மயி ஜாயமானம், எப்பொழுதும் என்னிடத்தில் மயின என்னிடத்தில், தொயின உன்னிடத்தில், மை ஜாயமானம்னா உண்டாகின்றதா இருக்கக்கூடிய அந்த அவஸ்தாம், திருஷதோபி விலாபயந்தீம் கல்லும் கரையும்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு கற்களையும், திருஷத அபீத திருஷதோபி, அது ஒரு சந்தி, திருஷத அபி திருஷதோபி விலாபயந்தீம் புலம்ப செய்கின்றதாய் இருக்கக்கூடிய அவஸ்தாம், கருணாம் அவஸ்தாம், இரக்கத்துக்குரிய என்னுடைய இந்த நிலைமையை நாதே சமக்ரஷகனே துவை ஜாகரூக்கே சர்வலோக நாசனாய் நீ இருக்க, சமக்ரஷகனே பரிபூர்ண சக்தியுடையவனாய் நீ இருக்க, துவை ஜாகரூக்கே மேலும் எப்பொழுதும் கருத்துடையனாக நீ இருக்க, தே கருணா உன்னுடைய கருணை கிம் சகேத பொறுக்குமானு அழகா கேட்கிறார் இந்த பத்தியத்தில் சுவாமி. இந்த வரதராஜன் ஜேஷத்தில் பரியா குலம் மகதி துக்க பயோனி தௌமாம் பஷ்யன் கரீஷயதி ஜோஷம் அவஸ்தி தஸ்வம் பாரே க்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா. 36வது பத்தியம், நீ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இவனை காப்பாற்றலாமா வேண்டாமான்னு நீ பார்த்துட்டு யோசிச்சுனே இருக்க செய்வே, பாரே க்ஷணேபி ஒரு க்ஷணத்தில் உம்முடைய தயை தவ தயா பாரே கரிஷதி என்ன அந்த சம்சாரத்துடைய அந்த கடலில் கொண்டு வந்து சேர்த்துரும் பார்த்துட்டே இருன்னு அழகாக அங்கே சாதித்தார். கிட்டத்தட்ட அதே அர்த்தம்தான் இந்த பத்தியத்திலையும், இதுதான் 22வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்கு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதம்.